ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகுலபூஷண மகா குரவே நம. ஸ்ரீதரங்கமோனந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பரபிரம்மணே நம. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகதி ஸ்ரீரண்டுதோ புலதிருவேங்கடமுடையான் பகரொன்ற சொன்ன படமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. அத்யுதமான தயாசதகம் 36 பாசுரங்கள் பிராப்தம். இன்றைய தினம் 37வது பாசுரம். 36வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் தயாதேவியை வந்து ஸ்ரீனிவாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தனக்கு என்று எதையும் கேட்காமல் பிறருக்காகவே எல்லாத்தையும் வந்து அனுகிரகம் பண்றான் தேவி. அதனாலே எம்பெருமான் அவள் பேர்ல பிரீத்தியோடு இருக்கான். எம்பெருமான இத்தர தேவிகளான அந்த பெரிய பிராட்டியார், அந்த பூபிராட்டி, நீலாதேவி எல்லா பேரையும் பெருமாள் பிரீத்தியா இருப்பதுடைய காரணம் என்னன்னு சுவாமி தேசிகன் கேள்வி கேட்டு, அந்த மூன்று பிராட்டிகளும் தயை என்ற குணத்தினாலேயும் திளைத்து உபகாரம் பண்ணுவதனாலேயே அவ மூணு பேரும் எம்பெருமானுக்கு தயை போலவே சேவை சாதிக்கிற, அதனாலே அவார் பேர்லையும் எம்பெருமான் அதீத பிரீத்தியோடையும் அலாதியான ஒரு அன்போடையும் பெருமாள் இருக்கார், அது தயாதேவி காரணம் அப்படின்னு கீழ்ப்பாசுரத்திலே சுவாமி தேசிகன் சாதிச்சார். இப்போ அடுத்த பாசுரத்தில் அவதாரம் பண்ற சுவாமி தேசிகன் விஷகிரி சவிதேஷு யாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் தூயமானாதயேத்வம் கரண விலய காலே காந்தசீகஸ்ருதீனாம் ஸ்மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானா. ஸ்மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானா அப்படின்னு சுருக்கமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த திருமலை இருக்கு, வேங்கடத்தான் மலை இருக்கு, வெறுப்பு இருக்கு, அதனுடைய சமீபத்திலே அருகிலே ஏதாவது ஒரு பாக்யவசத்தாலே ஜீவாத்மாக்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது. திருமலையிலே வசிக்க முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் அவளுக்கு. திருமலையில் நேராயிருந்தா எம்பெருமான் அனுகிரகம் நேராக கிட்டுமே சன்னிகிதமா இருக்குமேனு அவ வருத்தப்படுறா. அதை தாண்டி, அந்த சரௌண்டிங்ஸை தாண்டி இருக்கும்போது எம்பெருமானை விட்டு பிரிஞ்சோம் என்ற வருத்தம், பாவிகளாயிட்டோம் என்ற வருத்தம். இவாளுடைய இந்திரியாதிகள் அதெல்லாம் தடுமாறும் போது இவா எம்பெருமானை ஸ்மரிப்பதென்பது ஆகாத காரியம். எம்பெருமான் மன் பக்தம் ஸ்மராமின்னு சொன்னார். இருந்தாலும் எம்பெருமான் ஸ்மரிக்கிற அப்படின்னு சொல்றதை வந்து தேவி ஞாபகப்படுத்தினாதான் எம்பெருமானுக்கு வரும், ஞாபகத்துக்கு வரும். ஆண்டு சம்சயம் பரோதர்மகான்னு சொன்ன அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு உண்டான 6 அர்த்தங்கள்ல எம்பெருமான்கிட்ட கேட்டால் தான் கேட்டதான் மனத்தில் வாங்கிட்டு திருப்பி எம்பெருமானுக்கே சொல்ற, அத ஆஸ்திகாலுக்கு சொல்ற, ஆஸ்திகா சொன்னதை கேட்டுக்கிறா, ஆஸ்திகால்கிட்ட கேட்டது எம்பெருமானுக்கு திருப்பி சொல்றா, எம்பெருமான் சொன்ன தர்மங்களை எம்பெருமானுக்கு ஞாபகப்படுத்துறான். அப்பா ரட்சிக்கிறேன்னு சொன்னையேப்பா, இதோ இந்த ஜீவாத்மாவை குழந்தை கட்டப்படுறதுப்பா, கிருப பண்ணி ரக்ஷணம் பண்ணு அப்படின்னு எம்பெருமான் நினைவூட்டுறா. ஏன்னா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அந்திம ஸ்மிருதியிலே வந்து எம்பெருமானை ஸ்மரிக்க முடியாது, அதனாலே சமமாயிருக்கும். எம்பெருமானை ஸ்மரிக்காத போனாக்கா எம்பெருமான் கைவிட்டுடுவானோ என்ற ரீதியிலே அந்த தயாதேவியும் நாமக்கோரு இந்த ஜீவாத்மாக்களுக்கு பக்கம் நின்று புருஷகாரம் பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றா. அதான் ஆழ்வாரதிகள் முன்னடையே சொன்னேர், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானே. அப்படின்னு சொன்னேன். ஆனேது முன் ஆயமண்டறியேன் நமன் தவறுபற்றி அழிந்திட்டு இந்த ஊனே புகை என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானை வானவர் தங்களீசா மதுரை பிறந்த மாமாஜனே என்னானாய் வந்தடைந்தேன்னு பெரியாழ்வார் அற்புதமா சாதிக்கிற ஜீவாத்மாவுடைய அந்திம ஸ்திதிய காட்டுகின்றதான ஒரு படம் அந்த பாசுரம். அப்படி ஜீவாத்மா எம்பெருமானை விட்டு தள்ளி இருக்கு, எம்பெருமான் கிட்ட சந்நிகிதமாயில்லை, எம்பெருமானை அந்த பிராணன் பிரியும் போது ஸ்மரிக்கவும் இல்லை. அப்ப எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா இவன் நம்மளை கேட்கலையே நினைச்சுன்ற கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாரே, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொன்னாரே. அதனாலே அந்த விஷயத்தை அன்னைக்கு நீ ரட்சிக்கிறேன்னு சொன்னேப்பா இந்த ஜீவன் சரணாகதி பண்ணும் போது. இப்போ அந்த ஜீவன் அந்திம தசையில இருக்கானப்பா, நீ சென்று அவனுக்கு அடுகிரம் பண்ணு விட்டுடாதே அப்படின்ட்டு இந்த தயாதேவியானவள் எம்பெருமானுக்கு அவன் கொடுத்த பிரதிஜையை வந்து ஞாபகப்படுத்தி காட்டுறான் இந்த பிராட்டி. இந்த ஜீவாத்மாவுடைய விஷயம் என்னன்னா சில பேருக்கு எம்பெருமானுடைய சந்நிகிதமான வாசஸ்தலம் பிராப்தமாகும். சுவாமி தேசிகன் சாதிச்சார், எங்கெங்க வசிக்கணும்னு சொன்னார். ஆறார வருடமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோலாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனருக்கு துணையாம் கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெடுத்து சேர்ந்த கோயில், தீராதவினை அனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் என திகழும் கோயில் தானேன்னு சொன்னார். இது திருவரங்கத்து உண்டான ஸ்தான விசேஷத்தை சாதிச்சார். அடுத்தது கண்ணன் அடிகிணையமக்கு காட்டும் பெற்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் பெற்பு, திண்ணமிது வீடன்ன திகழும் பெற்பு, தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, பொன்னியத்தின் புகழிதன்ன புகழும் பெற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேதவெற்பை ஒன்று. இரண்டாவது ஸ்தான விசேஷத்திலே திருமலையை காட்டிப் போந்தார் சுவாமி தேசிகன். மூன்றாவதான காஞ்சிமாநகரத்தை சொன்னார். உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழுத்தனு உயர்த்தகணையால் அத்திர வரக்கண் முடிமத்தம் ஒரு கொத்தன உதிர்த்ததிரலோன் மத்துரு மிகுத்ததயிர் மொய்த்தவனை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்கும் அணி அத்திகிரிய என்று ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வாசம் செய்யும் ஸ்தலத்தை காட்டி கொடுத்தார் சுவாமி தேசிகன். ஸ்தான விசேஷாதிகாரத்தை ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரத்திலே எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைச்சிருமா அப்படின்னா 99% பேருக்கு சிவவைஷ்ணவாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. சரி, எம்பெருமான் சந்நிகிதமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்தலத்திலே வாசம் செய், அப்படியும் இல்லைனாக்கா என் ஒருவன் என்று அபிமானிக்கின்ற ஒரு சீவேஷ்ணனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்தித்தலேதான் ஸ்தான விசேஷம்னு சொல்லிட்டு சுவாமி தேசியன் ஸ்ரீமத் ரகசத்ரே சாரத்தை சாதிச்சிருக்கார். அப்போ எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு ஏதோ ஒரு சீவேஷ்ணிடத்திலே ஒதுங்கி அவனுடைய கிரகத்தின் பக்கத்து சமீபத்திலே வசிக்கின்ற காரணத்தினாலே எம்பெருமான் ஒரு வைஷ்ணவத்து ஒரு வாசனை இருக்கு. இருந்தாலும் தற்பூர்வம் அவன் வந்து அந்த சீவைஷ்ணவன் பெம்பெருமானத்திலே சரணாகதி பண்ணிட்டான். ஆரணக்கனின் பாதமே சரணாகத் தொந்தொழிந்தாய் உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் உனதேன்னு ஆழ்வார் சொன்ன பாசுரத்தை வச்சு அவன் பெம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்றான் ஆச்சாரிய முகேன. அப்படி பண்ண ஒரு க்ஷணமாத்திரம் யாகத்துக்கோசம் எம்பெருமான் பெரிய பக்குஷமான பெரிய புருஷார்த்தமான சிவைகுண்ட கங்கிரத்தை கொடுக்க போறான். அப்போ இந்த ஜீவனுடைய தேக அவசானத்தின் போது எம்பெருமானுக்கு ஒரு ஸ்மரணை ஏற்படுத்தணும் இவனை பத்தின்னு சொல்லிட்டு இந்த தயாதேவியானவள் ஒரு புருஷகார பூதையாக தன்னை ஆக்கிக் கொண்டு எம்பெருமானிடத்திலே இதோ பாருங்கோ இந்த ஜீவன் மறிக்க போறான், அதனாலே அவனை ரட்சிப்பது தேவருடைய முக்கிய கடமையாச்சு. அகம் மத் பக்தம் ஸ்மராபின் தேவரிய சொன்னாலும் ஸ்மாரையே துவாம் அப்படின்னு உன்னதான் நினைக்கிறான்னு நினைவூட்டுறான் அந்த தயாதேவி. பக்கத்தில் இருந்து கொண்டு இந்த ஜீவனை ரட்சிக்கு பர்யந்தம் இருந்து அவனுக்கு நினைவூட்டி அவன் புண்ணியக்ஷேத்திரத்திலே வாசம் செய்யல. சுவாமி, ஏதோ ஒரு பாக்கியவசத்தாலே உம்முடைய திருவடி பலம் கிடைச்சது அவனுக்கு. எங்கேயோ இருக்கான், எங்கேயோ போறான் சுவாமி. அவன் தெரிஞ்சின்றான் தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமும் சேர்த்தி அவையே சிவன் முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை என்ற ரீதியிலே உம்மை பத்து தெரிந்து அறிந்து ஆச்சாரியமுக்கேன பண்ண சரணாகதியின் பலனாக நீர் அவனுக்கு அனுகிரகிக்க வேண்டும். இப்பொழுது அந்த குழந்தை உம்மை நினைக்கும் நினைவில் இல்லை. அவன் நினைவை நீர்தான சுவாமி அனுகிரகம் பண்ண வேண்டும். ஞானம் அபோகதனஞ்சன்னு கீதையில பெருமாள் சாதிச்சதை நினைவூற்றா பெருமாளுக்கு. அந்த நினைவூட்டும் கைங்கரத்தை யாரு கோசலம் பண்றா? அவளுக்கு பண்றாளா? இல்லையே சுவாமி. பரோபகாரம் ஹிதம் சரீரம் என்ற ரீதியிலே ஒரு பரோபகாரமாய் ஜீவாத்மாக்களை கடைத்தேர்த்தவென்று தான் சங்கல்பித்து போன பாசுரத்திலே அவளுக்கே அவளுக்கே என்று அந்த அனுகிரகத்தை பண்ண பிராட்டி ஒவ்வொரு ஜீவனும் சரணாகதன் அவன் வந்து மரிக்கும் போது எம்பெருமானுடைய திருவடியிலே வந்து இந்த புஷ்பமாக ஜீவன் விழ வேண்டும் என்று தானும் அனுவர்த்தித்து ஒரு புருஷகார பூதையாக எம்பெருமானிடத்திலே அவன் மரிக்கும் காலத்தை இவனை ரட்சிக்க வேண்டும், அவருடைய ரட்சிப்பது என்பதானது அவருடைய கடமை என்று சொல்றாளே, எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு புருஷகாரம் பண்றா அந்த தயாதேவி. அதனாலே எம்பெருமானுக்கு எம்பெருமானும் சந்துஷ்டியாய் அவனிடத்துல இருக்கான். இந்த ஏன் இவாளுக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு வாசஸ்தலம் கிடைக்கல? ஏதோ ஒரு பாக்கிய விசேஷத்தாலே சில ஜீவாத்மாக்களுக்கு மட்டும் சேதன வர்க்கத்துக்கு மட்டும் ஒரு திவ்ய தேசமோ திவ்ய தேச சன்னிகித பிரதேசங்களோ திவ் திருமலையிலோ ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு ஒரு திவ்ய கஷேத்திரத்திலேயோ அபிமான கஷேத்திரத்திலேயோ ஒரு வாசம் கிடைக்கிறது. அப்ப வாசம் இருக்கும்போது இவாள் பண்ணும் சுகிருதங்களும் பன்மடங்கா பெருகி இவாளுக்கு ஒரு சுகிருதத்தை ஏற்படுத்துறது. இவா பண்ண பாபங்களும் நிறைய ஆறுது. ஒன்னுக்கு பத்துனா அது ஒன்னுக்கு பத்து. அப்போ தயாதேவி உள்ள பூந்து இந்த பாபத்தெல்லாம் நசிக்கிறா உள்ள பூந்து. எப்படி கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே நஷ்யதீன்னு ஒரு வாசம் உண்டு திருக்குடந்தைய சாதிக்கும் போது. ஆனா இந்த தேவி என்ன பண்றா? அதெல்லாம் வேண்டாம்பா, ஏதோ சரணாகதி பண்ணிட்டான் ரக்ஷின்னு சொல்லி மறந்துடாதே. ஏ பெருமாளினி, அவனை மறந்துடாத சுவாமின்னு சொல்லி ரக்ஷி அவனை நினைவூட்டுறா. ஸ்மாரயேத்வான்னு சொல்றா. எம்பெருமானும் அகம் பக்தம் ஸ்மராமின்னு சொன்ன பெருமாள் சில சமயங்கள்ல அவதார ஸ்திதியிலே அவருக்கு ஏதோ வேலைகள்லாம் இருக்கு. ஒருத்தையும் தனியா அப்படி நினைக்க முடியும். சரணாகதி பண்ணிட்டான், அதனாலே கூட இருந்து புருஷகாரம் பண்ணுவது இந்த தயாதேவி. அதனாலேதான் பெரியவா வச்சா முதல்ல ஸ்திரீ பிரபத்தி பண்ணிட்டு தது அனந்தரம் பெருமாளிடத்தை போய் திருவடியை புடிச்சுக்கோ, சரணாரவிந்தங்களை புடிச்சுக்கோப்பா. ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உன் திருவடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சாய்ச்சார் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட பேர்பட்டதான ஒரு பரதெய்வத்தை இந்த ஜீவனை நினைக்கும்படி செய்வதானவள் இந்த தயா பிராட்டி பண்றா. விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் தூயமானா தயேத்வாம்னு சாதிச்சு இந்த பாசுரத்துல வந்து ரொம்ப அற்புதமாக ஸ்தான விசேஷத்தை காட்டுற சுவாமி தேசிகன் ரகசியத்திரே சாரத்தை மூணு பாசுரங்களாலே காட்டி விஷயத்தை இந்த தயாதேவி அவ வாசம் பண்ணாட்டாலும் உன்னதான் நினைச்சுட்டு இருக்காப்பான்னு சொல்லி எம்பெருமானுக்கு நினைவூட்டி இந்த ஜீவாத்மாக்களை ரட்சிக்கும்படி செய்கிறான்னு சுவாமி தேசனுடைய திருவுள்ளத்தை இந்த பாசுரத்திலே காட்டுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.